எம்பெருமான் பண்ற காரியத்துக்கெல்லாம் தயாதேவி தான் காரணம். அவர் மின்னு செய்ய வைக்கிறார்னு தாத்தத்துல எல்லாத்தையும் சொல்றார். அவதாரங்களை சொன்னார், மத்திய கோர்மன் வராக நிசம் அவதாரம் வரைக்கும் அனுபவிச்சார். இப்படிலாம் அனுபவிக்கணும்னு தயாதேவிக்கு ஆசை. அடுத்தது நிசம் அவதாரம் வரைக்கும், அப்புறம் பரசுராம அவதாரம், ராமோ ராமச்ச ராமச்ச ராம், மூணு ராமன்கள் சீனியார் விவகாரம், முதல்ல பரசுராமர், அதுக்கப்புறம் தசரதி ராமர், அதுக்கப்புறம் பலராமர். அதுல பரசுராமன் ஒரு அவதாரம், அது எம்பெருமானுடைய தசாவதாரத்தில் ஒன்று சேர்ந்திருக்கார். இது ராமனே அர்த்தாந்தர், அவர் பாதி விஷ்ணு, கிருஷ்ணன் பெரும் பூர்ணமான விஷ்ணு, நிசம்மன் மகாவிஷ்ணுன்னு அனுபவித்தோம். பரசுராம அவதாரம் சிலது ஆவேச அவதாரம், சிலது அம்சாவதாரம், வியாசர் வல்ல அம்சாவதாரம். வேதம் பெரியசா இருந்தது, எல்லாரும் தரிக்க முடியல. அது பிரிக்கிறதுக்கு பகவான சக்தி வேணும். பகவான் தானே வேதத்துடைய மூச்சிக்காத்து, பகவானை மூச்சிக்காத்து தானே வேதம். அதுக்கோசம் வியாசர் உள்ள புகுந்தார் பகவான், ரிக்கு மந்திரங்கள்லாம் ஒன்னா பண்ணார். ஆனால் பிரிக்க முடியுமா? பகவான் தவிர யாரும் பிரிக்க முடியாது. யாகத்துக்கு சம்பந்தமான புரோசாரர்களுடைய எதிர்வேதங்கள்லாம் ஒன்னா பண்ணார். சாம கானம் அழகாக காதார இனிமையாக கேட்கறதுக்கு தேவதைகளுக்கு யாகம் இல்லை, அதுக்கு சாம வேதத்தை பிரித்தார். இப்படி அசவண வேதம்னு சாந்திகள் புஷ்டிகள் என்னென்ன வேணுமோ அதுக்கோசம் இப்படி வேதத்தை பிரித்ததுனால வெஸ்தகா வெஸ்தான பிரிக்கிறது. அதனால வியாசரம் பேரு, கிருஷ்ணன் துவைபாரங்கள் வியாசரனார். இப்போ இப்படி பிரிக்கிறது சக்தி வேணுமோ இல்லையோ, பகவான் உள்ள போங்க. வியாசாய விஷ்ணுபாரு வியாசரூபாரு விஷ்ணுவே அந்த காரியம் பண்ணார். பெருமாள் அம்சம் இருந்துட்டே வியாசகிட்ட. இது ஆவேசாவதாரம், அவர் டக்குன்னு வர்றது, காரியங்கள் முடிஞ்சோடனே அப்புறம் சாதாரணம் ஆயிடுது. அப்படி பரசுராமர் சக்தி துஷ்ட கஷத்திரியாக அழிக்கிறதுக்காக பெருமாளுடைய ஆவேசத்தை வாங்கிட்டார், துஷ்ட கஷத்திரியாரெல்லாம் கொன்னார். அதுக்கப்புறம் ராமன் வந்து தோத்தார், சாதாரண ரிஷி ஆகிட்டார். இருபத்தோரு ராஜாவை கொன்னார் அல்லையோ, அந்த ஆத்திரம் உள்ளவர். அது வரைக்கும் அவனை கொண்டது சக்தி உடம்பு இல்லையோ, அது விஷ்ணுனால தான் முடியும். விஷ்ணு தான் சம்மாரகர்த்தா, விஷ்ணு தான் சிருஷ்டிகர்த்தா. அதனால அந்த காலம் வரைக்கும் பகவானோட சக்தி இருந்தபடினாலே அவர் இப்படி பண்ணார். அதனால ஆவேச அவதாரம். அதனால தான் தசாவதார சமயத்தில் பெருமாள் பரசுராமர் இருப்பார், தவிர மற்ற கோவில் பரசுராமர் இருக்க மாட்டார். காரணம் என்னன்னா, அவர் அப்புறம் சாதாரண ஜீவன் ஆகிட்டார். ஆவேச அவதாரம் அனுபவிக்கிறார் இன்னைக்கு, பரசுராம அவதாரம் இன்னைக்கு அனுபவம். பரஸ்வதபோதனபுதனகுமஸ்காசகைஷாதிரதயாளுநாதனுவிரக்துமாதித்யதாஹ விஷாதர தயை, விஷாதர தயை சீனிவாசன், அவளுக்கு அவளை புரதகாரம் பண்றவர் தயாதேவி. விஷாதர தயாளுனா அதனால நிகத ரட்சிதானாம், பெருமாளுக்கு தயை அப்படின்னா தப்பு பண்றவாள் தண்டிக்கணும் ஒரு தயைதான். சீடு விழாதேன்னு நடந்தாலும் பெருமாளை நீ அனுகிரகம் பண்ணு, அந்த தண்டனையும் அனுகிரகம் செய்ய தண்டனை பண்ணாதே, அவ்வளவு பயந்து தான் சீடு விழாது, நாங்கள தாள மாட்டோம். ஆனால் சீரியை ரட்சிக்கணும் வராது, ஹிதத்தை கொடு. அதனால தண்டனை கொடுக்கறது ஹிதம், தந்த ஜீவன் என்ற பாபத்தெல்லாம் போக்கி நல்ல கைவுக்குத்தான் தண்டனையும் கொடுக்கிறார். ஆனால் கொல்லப்படுவது கொள்ளற இகத்தும் அப்படி விளையாட்டவர் அப்படி பண்ணவர் யாரு? பரஸ்வர சகோதரன் பெரிய ஜெவதிக்கு குமாரமான அந்த பரசுராமர் பரஸ்வர கோடாரி சேர்ந்தவர் பரஸ்வரம் கோடாரி அந்த கோடாரி சேர்ந்திருப்பார் பரஸ்வர தபோதன பெரிய தபோதனவர் சத்ருபாகவே அவர் பெரிய யாகம் பண்ணார். என்ன யாகம்? ராஜாக்களை கொண்டு தர்ப்பணம் பண்றார். ராஜா கெட்டு துஷ்ட ராஜாக்களை கொள்றது யாகம். யாகத்துல சோம யாகத்துல ஆடு வெட்டுவா, ஆடு பசு அரணம் பண்ணணும், சசிமயத்துல குதிரையை வெட்டுவா. பெருமையை பார்த்த ராஜாக்கள்லாம் பண்ணார். ராஜாக்களை பசு ஆக்கிறார், கெட்ட ராஜாக்களை ஒரே ரத்தம் அதாவது தர்ப்பணம் பண்ணாராம். ஆதித்யதாரனும் அது விவரிக்கிறார். ராஜவிஹி கிருதண்டாஸ்து மனுஷன் சொல்ற ராஜாக்கள்லாம் எம்பெருமாள் அம்சம்தான். அதனாலதான் அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்க சாஸ்திரங்கள்லாம். அவளும் தண்டனை கொடுக்கிறார் ராஜாக்கள். பாபம் பண்றாரோ இல்லையோ, தப்புகள் பண்றா ஜனங்கள், அந்த தண்டனை கொடுக்கறான் ராஜா. அப்புறம் திருந்து போற நல்ல கறி போறான். இந்த ராஜா தண்டனை கொடுக்கறதுனால பாபத்தை தான் அனுபவிக்கணும். மனுஸ்மிருதி சொல்ற ராஜபிஹி கிருதண்டாஸ்து கிருத்வா பாபானி மாணவா. அவன் தண்டனை கொடுத்தா சுத்தமாயிடுறான், ஏறி எழுப்புறான், கசர அடிக்கிறான், ஏதோ பண்றான். விமலாக சொர்க்கமாயா, நீ ராஜா தண்டனை கொடுத்துட்டாக்கா அவள் நரகன மாவட்ட சொர்க்கத்துக்கு போயிடுவான். இவன் கொடுத்துறான் தண்டம் சுமித்தி நோயத்தா எப்படி எக்கியாகலாமே சொர்க்கம் போறாளோ, அதனால ராஜாக்களால் தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் நல்ல கதை அடைகிறான். மனுஸ்மிருதி சொன்னான் துக்கத்தை பயிற்சாரு. அதனால தண்டனை கொடுக்கறது காப்பாற்றுறதுதான். அதனால யஜ்யோ வதகா அவதகா, யஜ்யத்துல பசுகள் ஆடை வெள்ள ஆடு குதிரையெல்லாம் கொள்றமே அந்த வதம் வதை இல்லை, வதமே கிடையாது. ஏன்னா சாஸ்திரம் சொல்லி தயார் பண்றான். அதனால எப்படி ஜனங்கள் அஜ்ஞானத்தால பலவித பாபங்கள் பண்றான். பசவகா விஷ்ணு தந்திரம் ஒண்ணு, பசவ பாசிகா பூதம் பரமேஸ்வரி இளையா. பெருமாள் அப்படியே கற்று பண்றார் நிறைய பாபங்கள் புண்ணிய கற்றார். அவர் தான் விடுவிக்கிறார். தேனீவ மோதினியா துஷ்டக்ஷத்திரியால நிர்பணம் பண்ணார். அதாவது அம்மா சொன்னார் என்ன அவதாரம் இது துஷ்டக்ஷத்த நிபந்தனம். அதனால யாகத்துல பசுகளுக்கு ஆளுதான் சொல்லப்பட்டா கூட சொர்க்கத்துக்கு போறதுன்னு வேதமே சொல்றது. பதேவி சுகேவிஹி அஞ்சனுக்கும் வீட்டில் பகவான் உபதேசம் பண்ணாங்க. பந்துக்கள் பந்துக்கள்லாம் போறான்னு யுத்தத்தை பயப்படுறிய வருத்தப்படுறிய கத்திரியனுக்கு தர்மம் யுத்தம். உனக்கு எதிரிய வந்தபோது இவன் பயந்து போடலாமா? நம்ம பந்துக்கள் குருக்கள் பார்க்க முடியாது, எதிர்த்து தெரியவார. அதனால அதனால என்ன யுத்தத்தை கொண்டாலும் நம்ம சொந்த போறான்னு சாஸ்திரம் வீட்டில் பகவான் சொல்றாரு. அதோ சொர்க்கம் சொர்க்கம்னா சொர்க்கமாக இல்லைன்னா மோட்சம் ரெண்டும் சொல்லப்படும். அவ சொல்லப்பட்டா மோட்சம் போற இல்ல ஜெயிச்சுதான் வச்சுக்கலாம். ராஜ்யம் ரெண்டு விதமான அதனால அப்படிப்பட்ட யுத்தத்துல ராஜாக்களுக்கு புது உண்டு. பிராமணனான பரிதாமனுக்கு தன் தரப்புதாக அபச்சாரப்பட்டான காத்தவீரி அர்ஜுனன். அந்த காத்தவீரி அபச்சாரப்பட்ட கோபம். அதுக்கப்புறம் அவன் பிள்ளைகள் வந்து ஜவனுக்கே கொண்டுட்டான். அந்த கோபம் 21 தடவை உங்க தலைவரையே கொல்றம் பாரு ஆரம்பித்தாங்க துக்க ராஜாக்களை. அந்த கோடாரியா அழைச்சி 21 தடவை ராமன் அவதார ராமனை மீட் பண்ற வரைக்கும் அந்த கோபம் அடங்கல. ராமனுக்கே வந்த கல்யாணம் ஜனங்கள் சீத்திர கல்யாணம் வர்றாரு கைது வர ராமன் எதிர வர பயப்படுற சிலர். அடியோ கத்திரியாவுக்கு எதிரியாச்சே ராமன் நம்ம எல்லாம் கத்திரியாச்சே கொள்ளுவானே நம்ம கல்யாணம் பண்ணி போறமே பயப்படுறாரு. எதிரி தங்காரம் பண்ற வாழ்க்கையாளர் வில்லு ஊசி வந்தியான ஜனகன் சபையில ஓட்ட வில்லு அந்த மாதிரி வச்சுட்டு வந்தீங்க. எத்தனை தலைமுறையா வச்சிருக்கான்? ஏன் அது சைவ சிவத்தனுக்கு வெறும் பூஜை கோத்தை வச்சிருக்கான். அதை போய் ஊசி ஒரு பெரிய வீரமா என்ன கத்திரி நீ எங்கிட்ட பாரு வைஷ்ணவ தனுக்கு இதை நான் ஏற்று பண்ணியானா நான் வீரம் கொடுத்துருவேன் அப்படி பண்ணேன். உடனே அந்த நானை ஏற்று அப்படியே இழுத்தார். பரசுராமரை தபசலமரை இழுத்துட்டார். அதுக்கப்புறம் பங்கமாய் சிலக்ஷன் பண்ணி ஜனமாய் சுவாம சுரேஸ்வரர் மதுசூதனி ஹைகிருந்தானி என் தலசெல்லாம் வாங்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கேரள தேசத்துக்கு போயிடுறேன்னு சொல்லி தங்கிட்டே இருக்கேன். கேரள பூமியெல்லாம் கூட கஷ்யவருக்கு காசியவருக்கு தாராளமாக கொடுத்துட்டு சமுத்திர இரண்டு போய் வசிக்க ஆரம்பித்தார். பரசுராம கஷேத்திரம் மீது அதில் செவ்வாய் மர மன்னர் அறிவாசல சொல்லிங்க காழி ஸ்ரீராமன் அனுசந்தானம் பண்ற போது செவ்வாய் கொல்லாத மர மன்னர்கள் இருக்காரு அவர்தான் அடிச்சு சாஸ்தார் அவர் ரத்தத்தை கொண்டு வந்து திருக்குளத்தில் இருந்தோருக்கு தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணார். ஜலநாடு ரத்தமே தான் பண்ணுவேன் அவனுக்கு அப்படி பண்ண பரத்தில் பரஸ்வசன அசகனம் ஒன்று என்னோட இடத்துல தேசிகன் பொறுமையே கிடையாது. ராவணனுக்கு பொறுமை போகணும் அது கிடையாது. பரசுராமர் தபஸ் ஜாஸ்தி பொறுமை கிடையாது. இந்த பரசுராமதாரத்தை அனுபவிக்கும் போது தேசிகன் குரோதாங்கிரம் யமதக்னி பீடனபவம் சந்தப்பயுஷன் கிரமாது எவ்வளவு கோபம் வந்தது. தன் தகப்பிலாண்டு அபச்சாரம் பண்ணானே யமதக்னி பீடன பவம் அந்த கோபம் அக்னி ஜொலிக்கிறது. குரோதாக்னி யமதக்னி பீடனபவம் சந்தப்பயுஷன் கிரமாது 21 தலைமுறை அது வேடிக்கையாக கதை செல்வாக்கு புராணங்கள் இருக்காரே தெரியல. யமதக்னி பண்ண உடனே அவ தாயார் 21 தலைமுறை மாறில் அடிச்சிருந்தாலும் தாயார் 21 தலைமுறை துக்கப்பட்டாலும் 21 தலைமுறை ஒழிக்க நம்ம பண்ண ஆரம்பிச்சாரு சொல்லுவோம். அக்ஷத்ராமிக கத்திரே இருக்கக்கூடாது லோகத்தில் அப்படி பண்ண அக்கர்மணி தட்சிணான் கொச்சன ஆஸ்கந்த சிந்தும் வதந்து இருக்கு. தன்னுடைய தேசத்தையும் தியாகத்துல கச்சிகள் கொடுத்துட்டு சௌதரி வசிக்க போயிட்டார். அப்ரமண்யமாக அகழோது பகவான் ஏன் கோபம் வந்தவர்கள் பிரம்மத்வேஷிகளா இருந்தார். நல்லத்துக்கு நல்லதுமே எதிர்த்தார் ஓகே. அதனாலே எங்க வீட்டு இருக்கிற அப்ரமண்யத்தை பெருமாள் பரசுராமர் போகட்டும் பிரார்த்திக்கிறார். அப்ரமண்யம் அபா அகழோது பகவான் ஆ பிரம்ம கீட்டம் முனிகி பிரம்மாவே ராசி புழு பூஜை வைக்க அவசாரங்கள்லாம் கிரமிக்கிறது பரசுராமர். முனியாய் வந்து முழுவேழ்கால் முடிசேர் மன்னர் துணிய மன்னர்லாம் உடல் துணிய ஆழ்வார் பாருகிற கலியன் சனிவாய் மழிவில் பழையாண்ட தாராத்தோழன் நரையூர் நின்ற நம்பியேன் திருநறையூர் பாசுரத்தை சொல்லும்போது முனியாய் வந்து மௌனமாகத்தான் முடியும் பேரு கோபத்துக்கும் முனியனும் பேர். கோபத்துக்கு வந்தார் கோபத்தை அப்படியே உருவத்துக்கு வந்தவர்கள் மூவேழ்கால் 21 தலைமுறை முடிசேர் மன்னர் எவ்வளவு கொழுப்பா இருந்தா கிரீடத்தில் வச்சு அமக்கல மன்னர் காத்தவீரியாஜன் ரொம்ப தர்மாத்மா தான் இருந்தாலும் ஜவதகிரிகள் அவதாரப்பட்டானே எப்படிப்பட்டவன் காத்தவீரியாஜனும் 1000 கை உள்ளவன் அவன் நினைச்சாலே திருடு போற சமாதிரம் வந்துருவான். யாரும் திருடவே மாட்டாளாம் அவன் தர்மவான். அவன் வந்து இறக்கீடு பண்ற போது 1000 கையால அப்படியே பண்ணாலும் எப்படி இருக்கும் ஜலங்கள்லாம் அலற முடிய. அங்க வந்து ராவணன் இம்சை பண்ணான்ட்டு இந்த ராவணன் எடுக்கிற அடிகண்டான் ஆற்றுல கொண்டு போட்டான் ராவணன் காப்ப வெளியாது இந்தா பூச்சி பாருக்கு. அப்படிப்பட்டவன் அந்த ராவணன் யாரு கைலாச வழி அசைக்கிறவன் வந்து மாதிரி அவனை இவன் என்ன பண்ண காத்தவீரியாஜன் இப்படி பண்ணா. அப்ப இப்படி காத்தவீரியாஜன் ஜமதக்கின் அபஜாரப்பட்ட இந்த காத்தவீரியாஜன் என்ன பண்ண படாத பாரு பண்ணி அந்த தளபதியை ஜாரப்பட்ட பரிசுராமன் எப்படி போறது பாருங்க கதை. முனியாய் வந்து மூவேழ்கால் முடிசேர் மன்னர் துணியாய் கனிவாய் மழுவின் படையாண்டு தாரார் தோளாம் நரையோர் நின்ற நம்பிதான் பெருமாள் செதகோடி செதகோடகடின பரிசுதர முனிவர கருதாகிறார். எப்படிப்பட்டது சதகோடி வஜ்ஜாயத்துக்கு பேரு சதகோடின்னு 100 வஜ்ஜாயிரம் எப்படி இருக்கும் அப்பேற்பட்டதான் அவருடைய கோடாரி ஆயுதம் பரசுராமருடைய ஆயுதம். சதகோடி சதகுட கடின பரசுதர முனிவர கருத சொல்லிட்டு போறார். அவர் யாரும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் நிஜதா கிரகம் பிரகாசித விந்து வேறு வச்சிருந்துருக்கார் கொடாரி வேறு வச்சிருந்துருக்கார் வைஷ்ணவர்கள் வச்சிருக்காரு இல்லையோ அப்பேற்பட்ட உயர்ந்த வில்லும் கோடையும் வச்சிருக்கக்கூடிய பரசுராமரை பாரமிக்கான கத்தியம் அடிக்கிறார். அப்பேற்பட்ட பரசுராமதாவை பற்றி அனுபவித்தார் ஆய்வாக அனுபவிக்கிறான். அடுத்து ராமாவதாரத்தை அனுபவிக்கிறார். ராமாவதாரம் பரசுராமதாஸ் சுவாமி அனுபவிச்சுட்டு போகலாம். நிறத்தத்தால கை உடம்பு எல்லாம் சகப்பா இருக்கும். விகத்து மாறித்தான் குங்குமக்குமாரம் பூசப்பட்ட அந்த அந்த விதையை அனுபவிக்கணும்னு பரசுராமதாஸ் எடுக்க பண்ற தயை அந்த கோலத்தை சேவிக்கணுமா? அப்படி பண்றாரு தயாதேவி. காரணம் தயாதேவி என்ன பண்றா? ராமன் அவதாரம் இருக்கு, ராமோ ராமஸ்ய ராமஸ்ய, ஒன்னும் பின்னும் ராமராய ஆண்டவர்கள், முதல் ராமன், நடு ராமன், அப்புறம் ராமன். ராமதாவது 87வது ஸ்லோகம். கிருபையை கிருதே கிருமண ஜெயந்த சிந்தாமணி தயாதேவி. ராமன் எதுக்கோச அவதரிக்கிறான்? எத்தனை சரணாகதி சாஸ்திரம் வேறு தேவதைகளை சரணாகதி பண்றான், பெருமாளை அவதாரமானும் கொடுப்படுத்த போய் ராமன் இன்சை பண்றான். ரிஷிகளை யாகம் நடக்க முடியல, அவனை வரம் வாங்கிட்டிருக்கான். மனுஷன் தவிர யாராலும் அவனை கொல்ல முடியாது, அப்படி வர வாங்கிட்டான். நீ யாராலும் மனுஷாவதாரம் பண்ண வேண்டியது, ஆத்மானம் மாருஷம் பண்ணி வரேன்னு சொன்னார். அப்பேற்பட்ட ராமன் ஏ தயாதேவியை கிருபை கிருபி ஜெகத்கீதே கிருப நஜந்த சிந்தாமணி, ஜெகத்துக்கெல்லாம் நல்லது பண்ணணும் அப்படி ராமாவதாரம் பண்ண வைக்கிறேன். சீதையோடு அவதாரம் பண்ண வைக்கிறேன், சீதா கதாரம் பண்ணி வைக்கிறேன். சுக்ரீவ சரணாகதி, பர்வ சரணாகதி, சமுத்திர சரணாகதி, சிதிர சரணாகதி, இத்தனை சரணாகதி சாஸ்திரம் இது. சகதேவ பிரபன்னாயர் விபீஷ சரணாகர் முடிக்கிறார். இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்துக்கு சரணாகதி தத்துவத்தை கொடுக்கிறது. ராமாயணத்தை கேட்டது சரணாகதி சாஸ்திரத்தை எம்பெருமானார் காலசேபனுக்கு மாமா தன் அம்மாவான திருமணம் கேட்டு திருப்பதிக்கு 17 பேர் 17 பேர் 18 பேர் போனாராம். சுலபமான ஸ்லோகம், ராமாயணத்துக்கு அர்த்தம் தெரியாதா? அப்படி கரஞ்சி கரஞ்சி கரஞ்சி சரணாகதி கரஞ்சி எடுத்தார் தன் மாமா கிட்ட ராமாயண சாரத்தை. அப்ப ராமாயணம் சரணாகதி சாஸ்திரம் எப்படி ஆச்சு? இதுல என்ன அறிவிக்கிறார் தயாதேவி? சேது கோதரம் பண்ணது முக்கியமான காரணம், அதுக்கோசம் நீ ராமாவதாரம் பண்ண வச்ச. எவ்வளவு நல்ல அனுபவம். ஏன் சேது கோதரம் பண்ண? சீதை ராவணனுடைய லங்கா இடத்துக்கு போகணும், சமுதிரத்தை தாண்டக்கூடாது சாஸ்திரம். அதனாலே பாலம் கட்டணும், அதுக்கு இடம் போகணும், சமுதிரம் வழிவிட மாட்டேன்னா சமுதிர சரணாகதி. அவன் வரமாட்டேன்னு அப்படியே இருந்தான், வராது இருந்தான், பயந்துட்டு சரணாகதி பண்ணவும் இல்லையே. சமுதிர சரணாகதியா புத்திசயனவா? புத்திசயனா வடக்கு தெரு தமிழ் சொல்லுவா, உண்ணாவிரதம் தெருநாளா சொல்ற அந்த மாதிரி, அதுல சேர்த்தியா அப்படி விசாரிச்சா. சரணாகதி வச்சுனா கூட ஏன் படிக்கிறேன் சமுதிர சரணாகதினா? அவன் ஹீனம், பெரியவர்கிட்ட சரணாகி பண்ணணும். அவன்கிட்ட போய் சரணாகி பண்ணா நான் என்ன பண்றதுன்னு வரல. ரெண்டாவது சரணாகி இல்லாத துதி செய்யணும், வடக்கு இருத்தல், கோபம் வந்து அப்படியே நான் லட்சுமணா வெளில எதுவும் கோபிச்சுக்கிறாரு, அவர் ஓடி வரான். அப்போ உபாயம் சொல்றான், வானரங்கள்ல நீலன் ஒருத்தருக்கான், அவன் தொட்டு கொடுத்தா கல்லாம் முதக்கும், நான் வழி ஊட்டுவேன், நீங்க எதுவாக நான் என் தர்மத்தை மீற முடியாது, அதனால தான் நான் வரல, நானே வழி விட்டு வழி விட மாட்டேன், வழி சொல்லிட்டு உபாயம் சொல்லிட்டேன், உன் குரங்களை வச்சு கட்டிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நான் என்ன பண்றது, இந்த அர்த்தத்தை எடுத்துட்டேன், இங்க ஆவியரான்னு சொல்லக்கூடிய பாபியர்களுக்காக சமத்துவ இன்சை பண்ணிட்டு இருக்கா, அவாட இந்த பாவம் பானத்தை அவாகிட்ட செலுத்தணும்னு சொல்றாங்க. இதாச்சும் அப்புறம் சேர்த்து கட்டுற குரங்குகள் எல்லாம் தொட்டு தர்றது, அப்படியே முதக்கிறது, சேர்த்து கட்டி போற. அழகா கிருப ஜெகத்கீதையே, ஜெகத்துக்கெல்லாம் கீதம் ராமாவதாரம்னா சீத கல்யாணமா, சுக்ரீவ சரணாகதியா, ராவண ரதமா, சேர்த்து கட்டுறது தான் தயாதேவி. ஏன்னா இப்படி ராமனுடைய சரித்திரத்தை நினைக்கலாம், அனுபவிக்கலாம், நமக்கு புண்ணியம் வருது. சேது பார்த்தாலே புண்ணிய சாஸ்திரம், சேதம் திருஷ்டா சமுத்திரத்தே. என்ன எவ்வளவு சில இடத்துல நதியை சீதா மாடணும், சிறிது ஸ்தோத்திரம் பண்ணணும், சிறிது அவகாச ஸ்தானம் பண்ணணும், சரியான காலங்கள்ல சமுதிரஸ்நானம் பண்ணணும், இதெல்லாம் வேண்டாமோ? ராமன் அணை கட்டினாரு, சேது பந்தம், திருவணை, திருப்புல்லணை, புல்லானி சொல்லிட்டா புல்லாரண்யம் சமஸ்கிருதத்து பேரு, அது புல்லணையும் மாறிட்டு அணையின சேதுக்கும் பேரு அணை சேது. அது சேது பந்தம் பார்த்தாலே போறோமா, சேதம் திருஷ்டா சமுத்திரே, அந்த சேது கட்டினார், கட்டின உடனே இந்த பக்கம் சமுதிரம் அந்த பக்கம் சமுதிரம் பிரிச்சாரு, அது அழகா பிரிச்சாரு, அது எவ்வளவு பாக்கியம் அது, அதை சொல்றாரு. சேதம் திருஷ்டா சமுத்திரே, தயை இப்படி பெருமாள் சேது கட்ட வச்ச நீ, ரமாசகத்தனம் லட்சுமண சீதையோட, லட்சுமணன் சீதை, சீதையோட கூடிய வந்தான் ராமன், ராம ரமாசகத்தனம் ராமனாக்கி அவதரிச்சான், தயார் பண்றான். ஏ ஸ்ரீனிவாசன், நீ ராமனா சீதையோட அவதாரம் பண்ணு. அப்புறம் திருமலையில வந்து தயாதேவியோடும் அரமேல மங்கையன் ஆகியாலும் இரு. அப்புறம் இப்படி உன்னாதான் நதிகளின்னாலும் பேரு சமுதிர சரணாகி பண்ணானே, அங்கேதான் நீ சேது வந்தன் பண்ண, யார் சமுதன் யாரு? நதி நாகம் சர்வாசாம் பித்ரே, நதிகளுக்கெல்லாம் நாகம் தகப்பனார் குரு அப்படின்னா வேதம் சொல்லும். அப்படிப்பட்ட சமுதிரத்தை அந்த சேது கட்டின இடத்த ஒரு தடவை பார்த்தா போகணும், பார்த்தா போக மட்டுமில்லை, சகுதவே க்ஷணாது தற்கணாது சகுது, அந்த சேது போய் பாருங்க போறோம் திருப்புல்லானில, அங்க போய் சேது கண்ணால பாருங்க, சாஸ்திரமே சொல்றது அதுதான் பிரமாணம். தற்கணாத்துன்னு சிலதான் அனுபவிச்சு அது பாபம் போகும், கொஞ்ச நாள் பாபம்னா போற திசை வந்தாட்டு போகும், ஒரே தடவை சேது பார்த்தாலே அந்த க்ஷணமே எல்லா பாபமும் போயிடும். தயாதேவி சொல்றா, அதுக்கப்புறம் தயாதேவி சேது கட்ட சொல்றாளாம், தற்கணாது புகட்ட பகுபாதக பிரதமஹேதுனா, பார்த்து பாபங்கள் போகும், பாப பயசத்துனா எவ்வளவு இருக்கு, பாபகம் போகாது, பாபகம் போக பஞ்சமா பாதகம்லாம் இருக்கு, பாபத்துக்காக அதிக பாதகம் இருக்கு, அதை அனுபவித்தான் தெரியணும், அதுவே போக்கிடும். பிரகிஷ்ட பகு பாதக பச மகேதுனா சேத்துனா திருவணையின் சம்பிரதாயத்தில் திருப்புல்லணை, அப்படிப்பட்ட சேது பார்த்தாலே போகணும். அப்படின்னு சொல்லி காத்த வீரியானை அப்படியே அடைக்கணும். காத்த வீரியான் யாரு? ராவணன் அடைக்கணும். காத்த வீரியான் ராவணன் எப்படிப்பட்டவன்? கைலாசமனை தூக்கினவன் அப்பேற்பட்ட பரசுராமன் எப்படிப்பட்ட பொல்லாத இருபத்தோரு முறை ரத்தத்தை புரிந்து ரத்தத்தாரை தர்ப்பணம் பண்ணாரே, ரத்த நீர்வீழ்ச்சியம் நிருபதி குலருகிற ஜலபரித முதுகர தடாக தற்பித, அவர் ரத்த குளமாய் தேங்கி போச்சு தர்ப்பணம் பண்றதுக்கு. தற்பித பிதர்கள் மிருகபதி சுகதி, அதனால தங்க பிதர்கள் நல்லது அடையணும். விகிதவர் அப்படிப்பட்ட நட பருடிசு பாருங்க, வளைஞ்ச கோடையும் வில்லையும் உடையும் வந்து அவரை அனுபவிச்சோம். ராமன் கோதன் அமைச்சிருக்கான் இவ்வளவில் அந்த பருகிராவையும் ஜெயித்த வில் உடைகள் ராமன். திருநங்கை செத்த மனப்பெக்கினி யானை, அவர் பேரே ராமன் பேர், ராமன் பேர் வச்சான். ரமயதீசு ராமா, எல்லாரும் இனிக்க பண்றவன் கிருஷ்ணனையே அனுப்புகிறான் என்ன சொன்னான். தென்னிலங்கை செத்த மனத்தெக்கினி யானை, மனத்தெக்கினியான் ராமோ ராமயதி பிரஜாதாம் மகவன் கதா கட்சியில் ராம கொண்டா விடுறது என்ன சொல்றாரு? 11,000 வருஷம் ஆண்டார் அருள், ராமன் ராமன் ராமன் தான் பேச்சார் அங்க பார்த்தாரோ, ராமன் ராமன் ராமோ ராமோ ராமயதி பிரஜாதாம் மகவன் கதா, ராமபூதன் ஜெகதபூது எங்க பார்த்தா ராமன் பேச்சு, ராமனுடைய சப்தம், ராமனுடைய நடவடிக்கைகள், ராமன் இதேதான் ஜெகத்தே. எப்படி எப்போன ராமே ராஜ்யம் பிரசாதி 11,000 வருஷம் ராமராஜ்யம் ஆண்டானே, அப்போ தச வைஷாணி தச வைஷ சதானிதா 11,000 பிரஜானாந்த இதேர தகா, எப்படிப்படுவான் ஜனங்களுக்கு நல்லதே பண்ணக்கூடிய ராஜாவன், எப்படிலாம் வர்ணிக்கிறார் வால்மீகி. எத்தனை மனுஷியானாம் பிரசம்பவது துக்கிதா, எங்க ஜனங்கள் கஷ்டப்பட்டாலும் அங்க போய் நிற்பான், அவள் கஷ்டத்தை தானும் கஷ்டப்பட்டு அவளோட அனுபவிப்பான். ஆனந்தம் வந்து உற்சவம் பண்றாளா பண்டிகை பண்றாளா அங்க போய் அவளோட கொண்டாடுவான். உற்சவேஷு பிதேவ பரிதுஷதி, அவள் தாயார் தோப்புல எவ்வளவு சந்தோஷம் பண்ண அவ்வளவு பண்டிகை இல்ல, அதுக்கு மேல பல மடங்கு சந்தோஷமா பண்டிகை பண்றதுல. அப்படி பண்ணவன் சரணாகதி சாஸ்திரத்துல வெளியிட்டான், யுத்தத்துல இமயி சரணாகதி சுக்ரீவன் வித்தியாதிகளாம் விபீஷன் சேர்க்கக்கூடாதுன்னா பல கட்சி. அதான் எனக்கு ஒண்ணு ஒன்று, விபீஷன் சரணாகி பண்ணிட்டான், ஆத்ம சமதாரி பண்ணிட்டான், அவன் ராஜ்ய ஆசையோட வரல. சகுதேவ பிரபன்னாய என்னுடைய கபோத உபாக்கியத்தை சொல்லி ஒரு புற சரணாகி கொடுத்தது கண்டு மகிழ்ச்சி இதெல்லாம் சொல்லுகிற அந்த வழி வந்த சூரிய குலத்துல வந்தவன் நானே சரணாகி நான் காப்பாற்றுறேன், யாரு என்னை என்ன நிந்திப்பா? அதனால சகுதேவ பிரபன்னாய ஒரு தடவை சரணாகி போனோம், உன்னை சேர்ந்த மாதிரி சொன்னான் தவாஸ் தேதியாயுது அபயம் சர்வபூதே, என்னை யார் தடுக்க முடியாதுன்றோம். சொங்கிவனே நீயோ அண்டதனோ வாரியோ ஜாம்பவானோ யாரும் என்னை தடுக்க முடியாது. அபயம் சர்வபூதே தான் அநீகேதன் பிரசம்மன் விஸ்வாமித்த லட்சணம் பண்ணார், தாதகாவதம் பண்ணார், எவ்வளவு நன்மைகள் ராமாவதாரத்துல விஸ்வாமித்த யாக லட்சணம், தாதகாவதம், சிவதுக பஞ்சனம் பண்ணி பரசுராம ஜெயிக்கிறது, கவந்த விராதன் கரதோஷ நிவாரணம் கொள்றது, திருசிரசனம் கொள்றது, இப்படி ராவணன் கும்பகர்ணன் இப்படி துஷ்டம் பண்ண சாரணமான அவதாரத்துல உயர்ந்த சாரணம் எதுன்னு கேட்டா தயை சேர்ந்து வந்தனம் பண்ணிய இந்த ராமச்சந்திரத்தை கேட்ட அமுதம் ராம சஞ்சீவன் ஆன சஞ்சீவன்ட்ட ராமராமாவெல்லாம் வரிசை சொல்ற போது முத சஞ்சீவனம் பேசு ராமனுடைய நான் கதைகளுக்கு முத சஞ்சீவனம் காதார கேட்டா அவ்வளவு புண்ணியம், ஆனா சேது பார்த்தாரே புண்ணியம். எனவே தயவு வேலை இது எப்படி தய கூடியே வரா ராகவத்ரே பகவத் சீதா பெரிய பிராட்டியா இருக்காரு லக்ஷ்மி ராமாவதாரத்த சீதையா வரா ருக்மணி கிருஷ்ண ஜென்மணி கிருஷ்ணஜன்மணி தான் ருக்மணியா வர இன்னும் என்னென்ன அவதாரத்தான் விடுறது இல்லை அதுக்குமே தய வரா எல்லாவதாலும் தயவரா விஷ்ணு அஸ்தி அனபாயினி அப்படிப்பட்ட சேது பண்ண அவதாரம் இது. ஏதத்து சீதையது யுத்தம் கண்ணாடு பாருண்டர் எப்போ சீதை காட்டுற சைட் சீயிங் குசு ராவணனை கொண்டு குசுகுமாரில் வர சீதையோடு இடக்கெல்லாம் கலந்து விடுறாரு சீதையை கோபாக்கு இதான் நான் சேது பந்தன் பாலங்கட்டின அணை தெரியுதுவார் அழகா தெரியுதுவார் மகாத்மனா பெரிய வழி விட்டான் மகாத்மா அந்த சவுந்தரராஜன் சேது பந்த இருக்கும் சேது பந்தவன் பேரு திருப்புல்லணை இந்த இடத்த புல்லணைனா அவன் அணை பண்ற பின்னே பெருமாள் பாலோபதேசம் பண்ணவங்க உண்ணாவிரதம் இருந்தார் அவன் தர்பத்தை போட்டு இருந்தார் தர்பத்தை போட்டு வடக்க பார்த்து இருக்கிறது இதெல்லாம் நியமங்கள் கொண்டு புல்லுதான் தர்பம் அணையினாலே அப்படியே பரத்திருக்கு இப்படி வர திருப்புள்ளனை சேது பந்த இருக்காதம் செய்தோக்கேதம் பூஜிதம் நம்ம நம்ம லோகம் மட்டும் இல்லை சேது பந்தம் கட்டினாட்டு மூணு மூணு லோகங்கள் வந்து சேவிக்கிறாள். ஏன்னா ஏதத் பவித்திரம் பரமம் ரொம்ப பவித்திரமாது உயர்ந்த பவித்திரமாது மகா பாதகநாதனம் பாபங்கள் மட்டும் இல்லை மகா பாதகங்களுடைய போக்கக்கூடிய சக்தி ஒன்று இந்த சேது பார்த்தாரே அதான் தயாதேவி சகிதவே கிணாது தற்கிணாது சேதன் தத்தா சமுத்திர பிரம்மஹத்யாம் விபோகதி பிரம்மஹத்தி கூட போயிடும் சேதத்தை பார்த்தாலே வேதமே சொல்லுது சமுதத்தை ரெண்டாக்கி பிரிச்சவர்கள் பரியாவர்த்தே தேடதே பசியந்தோ அதியன் தென்யம் அபசியந்தா சேதுநாதியன் தென்யம்னு யாகத்தை சொல்ல போது இந்த சேதுவை பற்றி சொல்றது அந்த சேது ராமன் இங்க கட்டினார் கஜம் பிரபல அறிவு கலகம் குருகச்சல கவிகுல கரதல தூரித கிருதிகிரி நகிர சாரித சேதுபத சீம சீமந்தித சமுத்திர மகாவீர வைபவத்துல பிரபல அறிவு கலக குது சத்து அடக்க போனோம் அது இருக்குன்னா வானங்கள் தான் அவ்வளவு உற்சாகமா ராமன் தான் அடக்க போறார் நம்ம கூட போறோம் ராவண ஒழிக்க போறோம் குதிர சட்டுல கவிகுல அப்படியே குரங்குகள்லாம் கூட வருது கர தர தூள் அணை கட்டணுமே நாங்க கட்டுறோம் பழைய பாறையெல்லாம் கொண்டு வரணும் பெரிய பெரிய பாறையெல்லாம் கொண்டு வருது பஞ்சிவாறு ஆகுது அவ்வளவு பலம் வந்து வாரணங்கள் கர தர தூரித்த சிவகிரி நிக்கிற சாதித சேது பத அப்படி குரங்குகளாலே மலையெல்லாம் கொண்டு கணக்கு கட்டப்பட்டு சேது பதம் சேது வழி சேது வந்தனம் அந்த சமுதிரத்தை ரெண்டா பிரிக்கிறது எல்லையாக்கிறது இப்படி அப்படிமா சீம சீமம் அப்படின்னு அறிவியல் கட்சி அப்ப இப்படி திருவனை வரலாறு பஞ்சாயத்தில் தேசியம் அனுபவிக்கிறார். ஏன்னா அதில் புகழ்கிறாரிவு சயாஸ்தி வரம் வரதோர் வரம் தம் வீக்ஷரேது பதுனாபி சரீரவந்த சர்வேஷடூர்மிபோடும் ஜலதி தரந்தி. ராமன் அவதார காரணம் சேது வந்தனம். எப்படி தயாதேவி சொல்றாரோ தேசிய ரதா சாக்கிர வரலாறு பஞ்சத்தில் ஏனாதர பகிரான் அறிவு சங்கையாத்தி. ராவணன் பொல்லாதவன், அவனை ஒழிக்கணும். ஒழிக்கிறதுக்கு சமுத்திர தாண்டனம் வர அனிதம் பூர்வம். அதனால சமுத்திரம் பெரிய தாண்டனமே, அதை நீ தாண்டினாய். எப்படி சேது பந்தனம் பண்ணி அப்ப நீ கட்டின அந்த சேது பார்த்தாலே போதுமே. தேசியுடைய வாக்கு சமவீக்ஷேது மதுசாபி சரீரவன் தகா. பாபம் பண்ற ஜீவங்களா இருக்க சமவீக்ஷேதும் இன்னி வரைக்கும் பாவம் பண்ணால் பார்த்தா போதும், பார்த்தா போதும். நமக்கு பாவம்னா என்ன? ஆறு அலைகள் எப்போ இருக்குமே, பசி தாகம் துன்பம் அறியாமை ஜரை முதுகு மூப்பு மரணம் திரு திரு வருது. இந்த அலை இந்த அலை சமுத்திர அலையை போய் பாடுறா உங்ககிட்ட அந்த ஆறு அலை போயிடும். சர்வமும் ஷடோர்மிதும் சேர்த்து அந்த சமுத்திர அலை அங்கே அங்கே போய் பா சேர்த்து போய் ஜலசிம் தரந்தி. அதனால ஆரம்ப சொல்ற அந்த ஆக்கியாழ்வான் ராஜசபையில இருக்கக்கூடிய பெரும் பட்ச கேள்வி அழைக்கிறதுக்கு கப்பம் கட்டுறேன்னு சொல்லுவோன்னு அவர் சொன்னார். இமாதவன் என்ன மாதிரி யாரா கவி என்கிட்ட கப்பம் கேட்கிறேன். அப்ப என்ன சொல்றோம் இல்லையோ ஆரக்ஷோ நீத முகமான சமுல்லாத ஹேதோ சேதோ சீதை கருத்தில் போனான் ராவணன். அவனை அவனை அவன் அடக்கி சீதை கொண்டு வரதுக்காக சேர்த்து கட்டினார். அதனால சந்தோஷப்படுறார் சீதை. முகக்கமல சமுல்லாத ஹேதோஸ்த ராவணன் சந்தோஷம், ராமன் சந்தோஷப்படுறார். இந்த சேது கடந்து போக போறோம். அப்படி இதுக்கெல்லாம் காரணமான சேது எளியாவோட தட்சிண மார்க்கம் இப்படி ஆளவந்தார். அப்படிப்பட்ட சேது விட சொல்றாங்க பைங்கன் விரல் செம் முகத்து வாலிமாள படருவனத்து கவந்தனோடு படையாள தெங்கை வெங்கன் வீராசனக்கு வெக்குனைத்த விண்ணகோன் தாரணையில். அப்படிதான் பெருமாவுடைய அணை திருவிடையே ஒரு அணை தான் நமக்கு எல்லாம் தேச சேது உபரிதான் சொல்லும். நமக்கு சேது எது? பெருமாளுடைய திருவிடி தான். எவ்வளவு காரியம் செய்தார் ராமன், அது சேது வந்தது முக்கியமந்திர. பைங்கன் விரத செம்முகத்து வாலிமாலை, அழகான குழந்தைகளாம் கண்ணு வாலிக்கு ரொம்ப அழகா இருக்கும். பைங்கன் விரத செம்முகத்து வாலிமாலை படர் வனத்து கவந்தனோடு கமந்தன அழிக்கிறார். அவன் காட்டின வழியில் அவனுக்கு சாப விமோசனம் பண்ணி சுக்ரீவ சக்கியம் பண்றது. வெண்கள் விரல் விராதனுக்கு கொள்ளாதன் விராதன் கேரம் தோறும் வில் குனித்த தன் கோதன் வில்லாத அடிச்சு தொடர்த்த யாரு விண்ணவர்கள் அவன் தாளனை அந்த சேது வந்த மாதிரி அவன் திருவடி நமக்கு அணை. சுக்ரீவ ராம பிரணய பிரசங்கள் வாம ஆதினேத்தாவிடமும் சுரந்தி. சுக்ரீவன் ராமன் இவரெல்லாம் நல்ல கதை வரப்போகுது அப்படிங்கிற போது வாலிக்கு இடது கண் தோழிச்சுதான் அழிய போறோம். இப்ப சொல்லலாம் பார்த்ததுனால ராமனுடைய ஒத்தாமைகளாக பேசப்படுது. சீதாதேவியுடைய திருஷ்டியில தயாதேவியுடைய திருஷ்டியில ராமாவதாரம் எதுக்கு? சேது பந்தனம் படத்துக்கு. சேது பந்தனம் ரொம்ப விசேஷமானது, அது பார்த்தாலே போறோம் பார்த்தாலே போறோம் அப்படின்னு சொல்லி இந்த முடிக்கிறார். கிருபையை கிருத ஜெகதிதையை திருவுணஜம் சிந்தா மனை ரமா சகதரம் சதா ரகுதிரி நயந்தி அத்வயாம் விபஜ்ஜது ஹரித்தரி ஹரிதவேக்ஷணாது தக்ஷணாது பிரதிஷ்ட பகு பாதக பதவ சேதுனா சேதுனா. ஒரு தேசியன் ஆச்சாரியர்கள் எல்லாம் கொண்டாடப்படக்கூடிய சேது ராமனால கட்டப்பட்டது, அது முக்கிய காரணம் சொல்லி தயாதேவி அறிவிக்கிறார். இன்னைக்கு நான் உபசிரியாசம் முடிஞ்சுக்கிறேன் ராமாவதாரத்தோட. அடுத்த சனிக்கிழமை அடுத்த அவதாரத்தை பார்க்கலாம். கவிதாக்கிய சிம்மா வேதாந்த உருவீனமா.